சந்தன பூ இருக்கு ரெண்டுல ஒண்ணு பாக்கட்டுமா. ஒத்தி மறைச்ச ஆசைகளால் ஒட்டு துடிக்கிது புருவத்தின் மேலே. கழுத்துக்கு கீழே கொட்ட பாக்கு ஒழுங்கு வெத்தனை பொட்டாவாய் கையில் எடுத்து முன்னும் பின்னும் தொடச்சி காம்பு கிள்ளி தாரை வாரியா. கற்பூரம் எதுக்கு காமிக்கத்தானே, கட்டிலும் எதுக்கு சாதிக்கத்தானே, சரணம் முடிஞ்ச மச்சான சுந்தரி நீயும் தொட்டாதூள் பறக்கும். நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும், நீயும் செவக்க மாப்பிள்ள வேணும். மச்சானானோ சுந்தரி நீயும் தொட்டாதுள் பறக்கும், தொட்டாதுள் பறக்கும், தொட்டாதுள் பறக்கும்.